ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாததமாரம்பாம் நாதயாமனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்தவிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தா இதி ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. ஞானானந்தமயந்தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாமய க்ரீவம் உபாஸ்மஹே விசுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ராணன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. சபாயை நமஹ. முகுந்த மாலையில 17வது ஸ்லோகம். ஹே லோகா ஸ்ருணுத பிரசூதி மரண வியாதே சிகித்ஸாமிமா யோகாஜ்ஞா சமுதாஹரந்தி முனயோ யாம் யாஜ்ஞவல்க்யாதயஹ. அந்தர்ஜோதிர் அமேய மேகமமிருதம் கிருஷ்ணாக்கியம் ஆபீயதாம் தத்பீதம் பரமௌஷதம் விதனுதே நிர்வாணமாத்யந்திகம். ஹே லோகா ஸ்ருணுத பிரசூதி மரண வியாதே சிகித்ஸாமிமாம் யோகஜ்ஞா சமுதாஹரந்தி முனயோ யாம் யாஜ்ஞவல்க்யாதயஹ. அந்தர்ஜோதிரமேய மேகமமிருதம் கிருஷ்ணாக்கியம் ஆபீயதாம் தத்பீதம் பரமௌஷதம் விதனுதே நிர்வாணமாத்யந்திகம். ரொம்ப அழகான ஸ்லோகம். ஆழ்வார் நிறைய விஷயங்களை இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். இது 17வது ஸ்லோகம். போன 16வது ஸ்லோகத்தில் ஆழ்வார் தன்னுடைய இந்திரியங்கள் எல்லாவற்றையும் எம்பெருமான் கண்ணனை எப்பொழுதும் நினைக்கும்படி பிரார்த்தித்தார். தற்பொழுது ஆழ்வார் அப்படி பிரார்த்திக்கவே அனைத்து இந்திரியங்களும் ஆழ்வாரிடம் நாங்கள் சேஷியான தேவரீருக்கு சேஷபூதங்கள் அன்றோ எங்களை தேவரீர் இதை செய் அதை செய் அப்படின்னு நியமிக்க வேண்டுமே தவிர எங்களை போய் தேவரீர் பிரார்த்திக்கலாமா அப்படின்னு கேட்கறதுகள் எல்லா இந்திரியங்களும் ஆழ்வாரிடத்துல. ராமாயணத்தில் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் தகப்பனார் தசரதனை பார்த்து அகம் ஹி வச்சனாத் ராஜ்ஞா பதேயம் அபி பாவகே பக்ஷயேயம் விஷம் தீக்ஷணம் மத்யேயம் அபிச்சாரணவே அப்படின்னு சொல்றார். எங்க அப்பா சொல்லிட்டாருன்னா நான் விஷத்தையும் குடிப்பேன், நடுக்கடலையும் விழுவேன், எதை வேணாலும் குடிப்பேன், நான் தயாரா இருக்கேன். எங்க அப்பா அது அப்பா நியுக்தா குருனா பித்ரான, என்ன அப்பா அப்பாவா சொன்னாலும் சரி ராஜாவா சொன்னாலும் சரி எப்படியா இருந்தாலும் நான் கேட்கலான்னு கேட்பேன் அப்படின்னு காத்துன்னு இருக்கேன். அப்பாவிடத்திலிருந்து தசரதனுடைய வாக்கிலிருந்து வரக்கூடிய சொல் எதுவா இருந்தாலும் நான் என்ன வேண்டுமானாலும் செய்ய காத்துருக்கேன் அப்படின்னு சொல்றார் சக்கரவர்த்தி திருமகன். அப்படி இருக்கும்பொழுது ஆழ்வாருடைய இந்திரியங்களும் அவரை பார்த்து தேவரீர் தெரிவித்தால் நாங்கள் அக்னி பிரவேசம் பண்ண கூட காத்துருக்கோம், ஆனால் தாங்களோ எங்களை அமிர்தத்தை குடிப்பதற்காக பிரார்த்திக்கிறீர்களே, இது என்ன நியாயம்னு கேட்கறது. அப்படி கேட்ட உடனே வியந்து போன ஆழ்வார் அந்த இந்திரியங்கள் எல்லாவற்றையும் குளிர கட்டாட்சிக்கிறார். அப்படி குளிர கட்டாட்சிச்சதன் பேரால இந்திரியங்கள்லாம் பெருமிதம் கொள்றது. எல்லா இந்திரியங்களும் தங்களுடைய செயல்கள் அனைத்தையுமே எம்பெருமான் விஷயத்தில் செலுத்தி ஆனந்தம் அடைந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஆனந்தத்தோட இந்த 17வது ஸ்லோகத்தை ஆழ்வார் சாதிக்கிறார். ரொம்ப அழகான ஸ்லோகம்னு முன்னாடியே சொன்னோம். ஏன்னா இந்த சம்சார வியாதிகிரஸ்தர்களாயிருக்கிறவர்களுக்காக இந்த ஸ்லோகமானது பண்ணப்படுறது. நாமோ எந்த ஏகஸ்வாது நபுஞ்சீத அப்படின்னு சொல்லுவா, ஏகஸ்வாது நபுஞ்சீத ஏகச்சார்த்தான் சிந்தையேத் ஏகோன கச்சேத் அத்வானம் நைகசுப்தேஷு ஜாகுரியாத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். நல்ல பதார்த்தத்தை ஒருவனாக சாப்பிடாதே, ஒருவனாக பிரச்சனைகள் எதையும் ஆராயக்கூடாது, ஒருத்தனாக வழிப்பாதையில போகக்கூடாது, பலர் தூங்கும்பொழுது நீ மட்டும் விழித்திருக்க கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பான காரியம். அது மாதிரி கண்டோம் கண்டோம் கண்டோம் கண்ணுக்கு இனியன கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்றார்த்தும் ஆழ்வார். அப்படி தொண்டீர் எல்லீரும் வாரீர், எல்லாரையும் அழைத்துக் கொண்டு பெருமாளை சேவிக்கணும், பல பேரோட சேர்ந்து அனுபவிக்க வேணும்னு சொல்லியிருக்கு. அப்படி நினைச்சுண்டு லோகத்தில் இருக்கிறவாள் எல்லாரையும் திரும்பி பார்த்தா அப்படி இல்லை, எல்லாருமே சம்சார வியாதி கிரஸ்தர்களா இருக்கா. சரி, அவளெல்லாம் எப்படி திருத்துறது, திருத்தி பணிகொள்ளணும் அவர்களை எல்லாம். பரமகிருபையோட அவளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சிகிச்சையை பண்ண வேண்டியிருக்கு, நம்ம அந்த வியாதியை தீர்க்கணும். நம்ம அப்படி வியாதியை தீர்த்துட்டு அவர்களோட சேர்ந்து கலந்து அனுபவிக்க வேணும் அப்படின்ற ஒரு திருவுள்ளம் நமக்கு, திருவுள்ளத்தை வைத்துக்கொண்டு அந்த இந்திரியங்கள் எல்லாம் லோகத்தார பார்க்கிறது. ஹே லோகா ஸ்ருத பிரசூதி மரண வியாதே சிகிச்சாமி மாம் அப்படின்னு சொல்றது. என்ன ஆழ்வார் சொல்றாரு, எருத்து கொடியுடையானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாரும் இல்லை. இந்த சம்சார வியாதிக்கு மருந்து அறிவார் யார் இருக்கா, யாருமே கிடையாது. தானே மருத்துவனாய் நின்றதும் அன்றிக்கே மருந்துமாயும் நின்ற கண்ணன், மருத்துவனாவும் நிற்கிறான் மருந்துமா நிற்கிறான் கண்ணன் எம்பெருமான். அப்படிப்பட்ட கண்ணனை பாடி மகா ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் வாங்கோ அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறா இந்த இடத்துல ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தினால. ஏ லோகாக ஸ்ருணுத அப்படின்னு சொல்றார் முதலெடுத்தவொன்னு. வாரியர் ஜனங்களே ஸ்ருணுத கேளுங்கள், யோகாஜ்யாக யோகங்களை அறிந்தவர்களான யாஜ்ஞவல்யாதையாக முனையாக யாஜ்ஞவல்யர் முதலிய ரிஷிகள் யாம் யாதொன்றை பிரசூதி மரண வியாதேகே பிறப்பு இறப்பாகிற வியாதிக்கு சிகிச்சாம் சமுதாகரந்தி பரிகாரமாக சொல்லுகிறார்களோ, இமாம் இதை ஸ்ருணுத கேளுங்கள், அந்தர்ஜோதிகி உள்ளே தேஜோராசியாயும் அமேயம் அறியக்கூடாததாயும் கிருஷ்ணாக்கியம் கிருஷ்ணன் என்ற பெயரை உடையதாயும் இருக்கக்கூடிய அமிர்தம் ஏகம் ஒரே ஒரு அமிர்தம், அந்த அமிர்தத்தை ஆபியதாம் உங்களால் பானம் பண்ணப்படட்டும் அப்படின்னு சொல்றார். எதை பற்றி, கிருஷ்ணனை பற்றி. தத் பரமௌஷதம் அந்த உயர்ந்த மருந்து, இது கண்ணன்ற அந்த மருந்து பீதம் பானம் பண்ணப்பட்டதாய் ஆத்தியந்திகம் நிர்வாணம் அதிகமான சௌக்கியத்தை விதனுத்தே பண்ணுகிறது அப்படின்னு. அதுவும் அதிகமான சௌக்கியத்தை ஆத்தியந்திகம் நிர்வாணம்னு சொன்னால் அதிகமான சௌக்கியத்தை விதனுத்தே கொடுக்கிறதுன்னு சொன்னோம். அது எப்படின்னா அதான் சாஸ்வதமான மோக்ஷ சுகத்தை கொடுக்கிறதுன்னு அவ்வளவு பரியந்தம் அர்த்தத்தை கொண்டு போகணும்னு சொல்றார் பாட்டராச்சார் சுவாமி. அப்போ ஆழ்வார் தெரிவித்தபடி பார்த்தால் அவருடைய எல்லா இந்திரியங்களுமே அவாவாளுடைய விருத்திய அதாவது வியாபாரங்களை பகவத் விஷயத்துல செலுத்தி ஆனந்தம் கரைபுரண்டு ஓடும்படியாக பண்ணுகின்றன. அப்படி அனுபவிக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை ஒருவர் மட்டும் அனுபவிக்காமல் அனைவரும் அனுபவிக்கும்படி லோகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஆழ்வாருடைய இந்திரியங்கள் பிரார்த்திப்பதாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. சம்சாரம் எப்படி இருக்கு? பிறப்பதும் இறப்பதுமாக இருக்கு. உற்பத்தி ஸ்திதி நாசாயாம் ஸ்திதௌ சிந்தா குதஸ்தவ யதோத்பத்திஹி யதா நாசா ஸ்திஹி தத்வத் பவிஷ்யதின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. சம்சாரத்தில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. அதனால எதோத்பத்தி யதா நாசா, எப்படி உற்பத்தி உண்டாச்சோ எப்படி நாசம் அடைய போறதோ அது மாதிரி ஸ்திதியும் போகும். வாழறதுக்கு மாத்திரம் நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கிருஷ்ணாக்கியம் ஆபியதாம், கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருந்தை நீங்க தினமும் சதா சர்வ காலமும் குடிச்சுட்டே இருந்தால் நமக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்கவே இருக்காது. பிறப்பதும் இறப்பதும் என்பதாக கூடிய இந்த சம்சாரத்தில் இரண்டு விதமான வியாதிகள் இருக்கு. எதுனா ஜென்மம் ஒண்ணு, மரணம் ஒண்ணு. ரொம்ப துக்ககரமா இருக்கக்கூடிய இந்த வியாதி கூட்டத்தில் சிவாஷ்யத்தில் வருது கர்ப்ப ஜென்ம ஜரா மரண அப்படின்லாம் வரும். ஜென்ம ஜரா மரணம் இதெல்லாம் துக்கமா இருக்கலாம், கர்ப்பம் எப்படி துக்கமாகும்னா பிறப்பையும் சேர்த்துதான் துக்கம்னு சொல்லியிருக்கா சாஸ்திரத்தில். இந்த பூமியில தாயாரோட வயிற்றுல பிறக்கிறது அப்படின்றது பிறக்கிற காரியம் நாம செய்யக்கூடிய புண்ணிய பாபத்தினுடைய பலனால் நடைபெறக்கூடியது. ஒவ்வொருத்தருக்கும் தாயாருடைய வயிற்றுல இருக்கும் பொழுது வயிற்றுல இருந்து பிறக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய துக்கத்தை அனுபவித்துக் கொண்டுதான் பிறக்கிறார்கள். பிறந்த பிறகும் தன்னுடைய நிஜஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ளாமல் தனக்கு சம்பந்தமே இல்லாமல் ஈடில்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலையும் மனசை செலுத்தி நாம ஜீவித்திருக்கக்கூடிய இந்த காலத்திலையும் கூட பகவத் பக்தியானது துளியும் இல்லாமல் ஏதோ ஜீவனத்தை நடத்திட்டு தன்னுடைய மரண காலத்திலையும் சரி மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டுதான் மரணத்தையும் சம்சார சாகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தழுவிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால ஜென்ம மரணங்கள் அந்தந்த காலத்தில் துக்கத்தை கொடுப்பதை போல ஆத்மாவுக்கும் துக்கத்தை ஏற்படுத்துறதா தான் இருக்கும். ஏன்னா வியாதி சரீரத்தை நாசம் பண்ணும், சம்சார வியாதி ஆத்மாவை நாசம் பண்ணும். அதுதான் சொல்றார் இமாம் சிகிச்சாம் சுணுத அப்படின்னு சொன்னார். லோகத்துல மருந்த குடித்தாலொழிய நமக்கு இருக்கக்கூடிய வியாதியானது போகாது, மருந்த குடிச்சுதான் ஆகணும். அதனாலதான் வியாதிக்கு தகுந்தா போல ஒரு சிகிச்சையை நாம சொல்லணும். சிகிச்சைனா மருத்துவம். எனக்கு ஜுரம், அந்த ஜுரத்துக்கு மருந்து கொடுக்காம வேற ஏதோ ஒரு வியாதி நிவாரணத்துக்கு மருந்து கொடுத்தா ஜுரம் எப்படி நிவர்த்தி ஆகும்? அதனால மருத்துவர்களா இருக்கக்கூடியவர்கள் எந்த வியாதிக்கு எப்படி மருந்தை கொடுக்க வேண்டும்னு தெரிஞ்சிருக்கணும். அதுபோல ஆழ்வார் இப்ப மருத்துவர், எந்த நமக்கு எந்த வியாதி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நமக்கு மருந்து கொடுக்கிறார். அந்த மருந்து இதுதான் கேட்க சொல்றார் நம்மள. இமாம் சிகிச்சாம் என்ன மருந்து? கிருஷ்ணாக்கியம் ஆபியதாம். அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய வியாதிக்கு எப்படி மருத்துவர் மருந்து கொடுக்கிறாரோ, சாமானிய மருத்துவர், அது மாதிரி சம்சார வியாதியானது போறதுக்காக ஒரு மருந்து கொடுக்கிறார் ஆழ்வார் இந்த இடத்துல, அப்படிப்பட்ட ஒரு மருந்து. ஆனா உலகத்துல வியாதிக்கு மருந்தைத்தான் உட்கொள்ள வேண்டும் எப்படி இருக்கோ, அது மாதிரி எந்த மருந்த உட்கொள்ளணும்னா, யைதம் ஸ்ருணியான் நித்யம் யஸ்சாபி பரிகீர்த்தயேத் நாசுபம் பிராப்னுயாத் கிஞ்சித் சோமுத்ரேகசமானவாம். இந்த மனுஷன் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கிறானோ, எவன் இதை பிரதிதினம் அனுசந்திக்கிறானோ, அவன் இம்மையிலையும் ஆகட்டும் மறுமையிலையும் ஆகட்டும் மங்களகரமா இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டுமே அவன் அடைகிறான் அப்படின்னு சொல்றிருக்கு. மங்களமற்ற விஷயத்தை அவன் அடைவதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. லோகத்துல சில மருந்துகள் கேட்கறதுக்கே கொடுமையா இருக்கும். ஆனா இந்த கிருஷ்ணாக்கியம் ஆபியதாம்னு சொன்ன இந்த மருந்து இருக்க கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கும். அதனால கேட்கிறப்போ ரொம்ப பொறுமையா கேட்கணும்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இதுக்கு மேல ஒரு கேள்வி, லோகத்துல மருந்து இருக்கு, நமக்கு ஏற்பட்ட வியாதிக்கு நிவாரணமா மருத்துவர் தன்னுடைய புத்தியினால மருந்த உற்பத்தி பண்ணி கொடுக்கிறார், அது நமக்கு பிடிக்கல, ரொம்ப கசக்கிறது, அது நம்முடைய பிராத்திகூல்யத்துக்கு, அதாவது நமக்கு அது பிடிக்காம போறதுக்கு காரணமா அமையறது. அவர் தித்திப்பா பண்ணி கொடுத்திருந்தாருன்னா அது நமக்கு பிடிச்சிருக்கும், ஆனா அவர் ரொம்ப கசப்பா பண்ணி கொடுக்கிறார், அது சாப்பிடறதுக்கு தகுந்தா போல இல்ல, அதனால எனக்கு அது வாண்டான்னு தோன்றது, ஒதுக்கி வச்சிடறோம், அதனால அது எனக்கு பிடிக்கல, நான் எடுத்துக்கல, அதனால வியாதி நிவர்த்தி ஆகுமான்னு கேட்டா ஆகாது, வியாதி வளர்ந்துட்டே போகும். அது மாதிரி ஆழ்வார் இந்த இடத்துல சம்சார வியாதிக்கு மருந்து கொடுக்கிறார், அது அவருடைய புத்தியினால கல்பிக்கப்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்படி அவர் புத்தியினால கல்பிக்கப்பட்டதுன்னா அது நமக்கு பிடிக்காமல் போகலாம், பிடிக்காமல் போனால் யாருக்கு நஷ்டம்? சம்சாரம் வளர்ந்துட்டே போகும், நமக்கு தான் நஷ்டம். சம்சாரத்தை வளர்ந்துட்டுதானே போகும், சம்சாரத்தை போக்கடிக்குமா? போக்கடிக்காதே, வளர்ந்துட்டே தான் போகும். ஏன்னா மற்ற மதங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய புத்தியினால கல்பிக்கப்பட்ட வேதத்துக்கு விரோதமான கருத்துக்களை சொல்லி தேவதாந்திர உபாசனங்களை பண்ண சொன்னால் அதனால சம்சாரம் வளருமே தவிர நிவர்த்தகம் ஆகாது. அதுதான் ஆழ்வார் ஆழ்வார் சொல்லக்கூடிய உபாசனத்தையும் அதுபோல நினைச்சுட்டு இந்த கேள்வியானது உண்டாருது. ஆனா இங்க அப்படி இல்லையே, ஆழ்வார் தன்னுடைய புத்தி கல்பனையால எதையும் சொல்லலையே இந்த இடத்துல. தன்னுடைய புத்தி கல்பனையால சொல்லியிருந்தால் இந்த கேள்வி வரலாம். யோகாஜ்யாக சமுதாகரந்தி முனையா யாம் யாஜ்யவல்யாதயான்னு சொல்றார். சம்சார சாகரத்தை போக்கக்கூடிய இந்த சிகிச்சைய ஆழ்வார் தன்னுடைய புத்தியினால சொல்லல. ஏன்னா யாஜ்யவல்யாதிகள் என்ன விஷயத்த உபதேச பரம்பரையாக தெரிவித்தனரோ அதைத்தான் ஆழ்வாரும் உபதேசிக்கிறேன்னு சொல்ற. அவ எல்லாரும் யோகத்தை நன்னா தெரிஞ்சுண்டு அதை அனுஷ்டானத்திலையும் கொண்டு வந்து இந்த உபதேசத்தை நமக்கு அருளி செய்தனர். அது எப்படிப்பட்டவர்கள்? ஸ்வயம் மனநசீலர்கள். அதனால வேதத்துக்கு விரோதம் இல்லாத இந்த விஷயத்த லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு சொன்னா போலையும் சாஸ்திராத் வேத்மி ஜனார்தனம் அப்படின்னு சொன்ன வேதத்துக்கு விரோதம் இல்லாமல் இருக்கக்கூடிய அளவில் மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யா சாஸ்திரபாணினான்னு சொன்னா போல பலதரப்பட்ட ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் கொண்டு ரிஷிகளையும் கொண்டு இந்த வேதத்திற்கு விரோதமில்லாத இந்த சாஸ்திரமானது நிறைவேற்றப்பட்டதின் காரணமாக அவர்கள் என்ன உபதேசத்தை நமக்கு கொடுத்தார்களோ அந்த உபதேசத்தை தான் இங்க சொல்றார் ஆழ்வார். யாதொரு சிகிச்சையை நமக்கு உபதேசிக்கிறார்களோ அது ஓரான் வழி சம்பிரதாயத்திலே உதித்தது அப்படின்னு பாட்டராச்சார சுவாமி வியாக்கியம். சம்சாரம்ன்ற வியாதி இருக்கு, அந்த வியாதியினுடைய நிவர்த்திக்காக உபதேசிக்கப்பட்ட இந்த விஷயம் எப்பவும் நித்தியமா இருக்கக்கூடியது, அழியா தன்மையை உடையது. அது எப்படின்னா அமிர்தத்வசே தூ நாசாஸ்தி வித்தேனன்னு சொன்னா பிருகதாரண்யக உபநிஷத்துல. இந்த செல்வம் இருக்கே அழியாத செல்வம், மைத்ரேயி யாக்ஞவல்க்யர் கேட்டதுக்கு பதில் இது. யாக்ஞவல்க்யர் பார்த்து மைத்ரேயி கேட்டா, அதுக்கான பதில் மைத்ரேயி பிராமணத்துல இருக்கு. அதனால பெருமாளை எம்பெருமானை தெரிந்து கொள்ள போது சாஸ்திரங்கள் மூலமா தெரிஞ்சுக்கணும், அப்புறம் மனசால ஆராயணும். எது வரைக்கும் நேர பார்த்தா எப்படி ஒரு நிலை வருமோ அது மாதிரி தியானம் பண்ணணும். ஆகையினால அப்படிப்பட்ட சதா ஜனானாம் ஹிருதய சன்னிவிஷ்டா, யாரு சாட்சாத் எம்பெருமான். அங்குஷ்ட மாத்திர புருஷோந்தர ஆத்மா சதா ஜனானாம் ஹிருதய சன்னிவிஷ்டா ஹிருதா மனிஷா மனசாபிக்ளிப்தா யா ஏதத் விதுர் அமிர்தாஸ்தே பவந்தி அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் வாக்கியம். எம்பெருமான் எல்லாருடைய ஹிருதயத்திலும் எழுந்தருளி இருக்கிறான். அப்படிப்பட்ட எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் கிருஷ்ணனை நாம் தியானித்தால் நமக்கு துக்கத்தை விளைவிக்கக்கூடிய இந்த சம்சாரத்தை விட்டு விலகி நாம் பெரிய வீடு பெறலாம் அப்படின்னு சொல்றார். இது எல்லாமே இந்த பாட்டராச்சார சுவாமி வியாக்கியானத்தில் பார்த்தால் இங்க பூர்த்தியாகவே உபனிஷத் வாக்கியங்கள் எடுத்து நிறைய இடங்கள்ல விசாரம் பண்ணியிருக்கார். ஆகையினால ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தினால சொல்லக்கூடிய ஒரே விஷயம், எம்பெருமானுடைய விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டால், எம்பெருமான் சரித்திரத்தை நாம் உள்ளது உள்ளபடி தெரிந்து கொண்டு அவருடைய பிரீத்திக்கு நாம் ஆளாகணும்னா நமக்கு பெரிய வீடு பெறுவதற்கான வாய்ப்பு சந்நிகிதத்தில் இருக்கு அப்படின்றது தெரியாது. இதோட இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியான உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். தாசன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.